நீ வாழ உனக்கு பூச வைக்கிய ஜாமக்கு பூச போட்டேன் வா இப்படி சூடு தோச்சி கொளுத்துறேன் கொஞ்சம் பாவம் பார்த்தா உழைக்கிறாங்க. அத சொல்லி இத சொல்லி உதவாங்க சொல்லி இருந்தாலும் குலைக்காம இருக்கிறியா? இப்ப உன்ன மேரியாக்கள் எல்லாம் வேஷம் போட்டு தெரிய என்ன மேரியாள் வந்தா பிடிக்காதுதான். ஆனா மதிச்சுதான் ஆகணும், இல்லாட்டிக்கு மீதிப்பட்டு சாகணும். உண்மைய கண்ணால பாக்கணும், அதுக்கு தமிழ் கதிரவன் ஆளணும். வேஷம் வேஷம் இந்த சீன் ஃபுல்லா வேஷம் வேஷம் வேஷம் ஃபேமுக்கு போடுற வேஷம் வேஷம் வேஷம் இந்த சீன் ஃபுல்லா வேஷம் வேஷம் வேஷம் ஃபேமுக்கு போடுற வேஷம்.